ஸ்ரீ வைராகிய பஞ்சகம் ஓர் அறிமுகம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. விராகஸ்ய பாவக வைராக்கியம். ராகன பேஷன், விராகன விகத ராக டிஸ்பேஷன், அதனுடைய பாவம் தான் வைராக்கியம். அதுக்கும் டிஸ்பேஷன் தான் அர்த்தம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஸ்பேஷன், டிஸ்பேஷனேட். தஸ்ய பஞ்சகம், வைராகியச பஞ்சகம், வைராகிய பஞ்சகம். இதுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்குறோம். சுவாமியோட கூட சகபாட்டியாக இருந்த வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு வைதிகர், ஒரு பெரிய ராஜா கிட்ட இல்லை ஒரு சிறிய ராஜா கிட்ட ஒரு மந்திரி பதவியோ இல்லை ஒரு வித்வானாவோ இருந்துட்டு நல்ல அந்தஸ்தோடு இருந்துட்டு இருந்தார். சுவாமி வந்து தூக்குள்ள மிகவும் வைராகியசாலியாக இருந்துட்டு உஞ்ச விருத்தி பண்ணிட்டு தன்னுடைய காலத்தை பெருமாளுடைய தாசனாக இருக்கணும், அடியார்களுடைய அடியாராக இருக்கணும்னு தனத்தை பொருட்படுத்தாமல் மகிழ்ந்துட்டு இருந்தார். இதை பார்த்து கேள்விப்பட்டு அவர் வந்து இவருக்கு ஒரு குறி பண்ணுறார், இந்த மாதிரி நீ இங்கே வந்தீங்கன்னா இந்த ராஜாவை அண்டி இருந்தா உனக்கு நிறைய செல்வம்லாம் கிடைக்கும், நீ என்ன சொத்து மாற்றலாம்னு அவர் எழுதி அனுப்பிச்சார். அதுக்கு பதிலாக சுவாமி வந்து அந்த முதல் ஸ்லோகம் முதல் பத்தியம் க்ஷோணி கோணம் மட்டும் எழுதி அனுப்பிச்சாருனும் அது அவர் சரி இன்னொரு ஆஃபர் பண்ணி பார்க்கலான்னு திருப்பியும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்ததாகவும் அதற்கு மேலே சுவாமி அந்த அஞ்சு சிலம் கிமல்லம்னு ஆரம்பித்து அந்த மேற்கொண்டு நாலு பத்தியங்களை எழுதி அனுப்பிச்சார்ன்றது நம்ம சம்பிரதாயம். அதாவது சுவாமி தேசிகருக்கு முன்னாடியே வைராக்கியத்தை பற்றி எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஆச்சாரியர்களில் பார்த்தா ஆளவந்தார் ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏக்க கோச்சரகான கீதார்த்த சங்கரத்தில் எடுக்கிறார். அங்கே வைராக்கியத்தை பிளேஸ் பண்ணுறார், கர்ம ஞான கூட வைராக்கியத்தையும் கொடுக்குறார். பாஷ்யக்காரரை பற்றி சொல்லிச்சே திருநாய மேனேன்னு அவருக்கு வரைச்சே மிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து மதிக்காமல் இருக்கார். எம்பெருமான் மட்டுமே அவருடைய ஒரு திருஷ்டியில் அடையப்பட வேண்டிய வஸ்துவாக இருந்தப்ப மிச்ச விஷயங்கள்லாம் திருநாய மேனே அப்படின்றார். ஆழ்வார்கள் இருந்தோம்னா சுப்பர்ணஜன கூட்டஸ்தர நம்ம ஆழ்வார் சொன்னால் விரோதம் இதுன்ற அந்த தசகத்தில் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியன் இல்லைன்னா அங்கே தன்னை சொல்லிக்கிறார். அதே மாதிரி அப்படிப்பட்ட அந்த வைராகியம்ன்ற விஷயமானது நமக்கு இந்த லோகத்திலேயே சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு தன்மை. அதை பற்றி சுவாமி இந்த பஞ்சகத்தில் பறக்க பேசுகிறார். ரொம்ப அற்புதமான பதங்கள்லாம் போட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் பத்தியத்தை அடுத்த ரெக்கார்டிங்கில் அனுபவிக்கலாம். ஸ்ரீ வைராகிய பஞ்சகம் பிரதமம் பத்தியம். ோணீகோணாம்சபாலனாருவாரகர்வானலுபியுதிரேந்திரச்சாட்டுரச்சனியமேவ நிச்சிமே யோசௌ தயாலுபுராமுஷ்டிமுச்சே குச்சேலமுனே தத்தே ஸ்ம வித்தேஷதாம். இது ஒரு பெரிய விருத்தம், ரெண்டு கிரியாபதங்கள் பிரயோகப்படுத்தியிருக்கார். முதல்ல மன்யாமகே, அப்புறம் நிச்சினுமகே. முதல்ல மன்யாமகே பார்க்கலாம். மனு ஒப்புக்கொள்ளுதல் இல்லை நினைத்தல், அங்கீகாரம் பண்ணுதல், அது ஆத்மனை பத ரூபம் மன்யாமகே. மன்யே மன்யாகே மன்யாமகேனாது ந மன்யாமகேனா ஒப்புக்கொள்ள மாட்டோம், வி டு நாட் ரெக்கக்னைஸ் அர்த்தமாகுது. யாரனா தன்யான், பொதுவாக தன்யா தன்யான்னா சுகிருத்தினா, ஒரு அதிர்ஷ்ட விசேஷத்தை உடையவா இல்லை ஒரு நல்ல காரியத்தை பண்ணவா புண்ணியசாலிகள் அர்த்தம். புண்ணியசாலிகளை இல்லை அதிர்ஷ்டக்காரர்களை நாம் பொருட்படுத்த மாட்டோங்கிறது. அவருக்கு எப்படி அந்த ஸ்திதி கிடைச்சிதுன்னு கேட்டால், சுகிருத்தம் கிடைச்சிதுன்னு கேட்டால், அப்போ அதுக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்கிறார். க்ஷோணி கோண சதாம்ச பாலனகலா துர்வார கர்வானல க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான். இது ஒரே பதம், நோட்டில் எங்கேயும் பிரிக்கிறதுக்கு ரைட் கிடையாது. முதல்லேருந்து வருவோம். க்ஷோணி, க்ஷோணின்னா பிருத்திவி, கோண கோணனா ஒரு பாகம், அதுவே ஏகதேசமாக இருக்குது. பிருத்திவியில் ஒரு பாகம், அதுல சதாம்சம், அதுல நூல ஒரு பங்கு, அப்ப இன்னும் அது குறுகிறது. அப்படிப்பட்ட அந்த சின்ன பாகத்தை சோ க்ஷோண்யாக போனக தஸ்மின் சதாம்சக தஸ்மின்ல தஸ்ய பாலன கலா, பாலனம் பண்றதுன்னா ரக்ஷணம் பண்றது, ராஜாக்கு தான் கடமை. அந்த பாலனசிய ரக்ஷணசிய கலானா இதுல சாமர்த்தியம் இத்தியர்த்தக. அந்த கலையா அந்த சாமர்த்தியன துர்வார கர்வா நல, துர்வாரனா துக்கேன வாரயித்தம் சக்கியக, அதாவது கேனாட் பி டன் அவே வித், தவிர்க்க முடியாத ஒரு கர்வ பிரைடு, என்னதான் அடக்க முடியாத கர்வம் ஏற்பட்டதுதான். யாருக்கு? அந்த கொஞ்சோண்டு பாகத்தை ஆள்றவாளுக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா அனலமா இருக்கான், ஒரு நெருப்பு மாதிரி இருக்கான், அந்த செருக்கு அவளுடைய கர்வமானது தீ மாதிரி இருக்கான். அதுல க்ஷுப்யத்து க்ஷுத்ர நரேந்திர, அதாவது க்ஷுப்யத்து க்ஷுப்யத்துனா ஒரு மதிக்கலங்கிய அப்படின்னு அர்த்தமா இருந்து, சித்த க்ஷோபவந்தகன்னு சொல்லுவோம் அதுக்கு. க்ஷோபம்னா ஒரு தளர்ச்சி ஏற்பட்டவர்கள், எது பண்றதுன்னு தெரியாம அந்த கர்வத்தினால பீடிக்கப்பட்டிருக்கார். அவளே க்ஷுத்ர நரேந்திர, க்ஷுத்ரனா அல்ப அப்படின்னு அர்த்தம், க்ஷுத்ரமா இருக்குன்னு சொல்லுவோம். நரேந்திரஹ நரானாம் இந்திரஹ, ராஜாக்கள் நரேந்திர தேஷாம், அவர்களுடைய சாட்டு ரச்சனா, சாட்டு சாட்டுனால பிளீஸ் பண்றது, மகிழ் வைக்கிறது, சாட்டுன்னு கூட நம்ம சொல்லுவோம் சம்ஸ்கிருத வாங்மயத்துல. ரச்சனானா ரச்சனம் பண்றது, எழுதுறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அல்ப பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அல்ப ராஜாக்களை புகழ்ந்து பேசி அதனால தன்யான், அதனால பாக்யம் பாக்யம் இருக்கிறதா கருதும் அவர்களை நாம் பொருட்படுத்த மாட்டோம். ந மன்யாமகே, வயம் நம் புரிஞ்சுக்கணும், வயம் ந மன்யாமகே. இதை வந்து வித்யாரண்யருக்கு டைரக்டா எழுதுறதா நினைச்சோம்னா யுஷ்மான்னு ஒரு பதத்தை நம்ம அதிகாரம் பண்ணிக்கணும். யுஷ்மான் உங்களை, யுஷ்மான் ஆரம்பிச்சுட்டு க்ஷோணி கோண சதாம்சன் ஆரம்பிச்சு தன்யான் ந மன்யாமகே, உங்களை சுப்ரித்தனஹா இது வயம் ந மன்யாமகே அர்த்தம், நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். சரி, அப்ப நீங்க யாரதான் பொருட்படுத்துவீர்கள், நீங்க யாருக்கு தான் அடிபணிஞ்சு போவேன், இல்ல ஒருத்தருக்கு அடிபணிஞ்சு போக மாட்டேங்களான்னு கேட்டா, அப்படி இல்ல நிச்சினுமகே. சினுன்னு தாத்து, அந்த சின்ன சயனேன்னு தாத்து, அந்த சின்ன தாத்துல நிர் அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா நிச்சயக்கர்ணா, நிச்சயம் பண்றதுன்னு அர்த்தமா இருக்கு. அப்ப அதனுடைய ஆத்மனை பதம் சினுத்தேன்னு போகும், அது அது சின்வே சினுவகே சினுமகேன்னு, அது நிர் சேரச்சே அது வந்து நிஸ்ஸுனாயி நிஷ்யனாயிடும், அதாவது விசர்க்கம் வந்து நிஷாயிடம். சோ நிஷ்சினுமகே, சகாரம் வருதுனால ஷகாரம் ஆயிடும். சோ நிஷ்சினுமகேனா தீர்மானம் செய்தவர்களாக இருக்கிறோம். என்ன தீர்மானம் செய்தவர்களாக இருக்கிறோம் கேட்டா, சேவித்தும் ஏவ, சேவித்தும் ஏவ, சேவித்தும்னா வணங்குவதற்கு இல்ல கைங்கரியம் பண்ணுவதற்கு, துமன் பிரத்தியம் துமனந்தம், சேவ் தாத்து சேவத்தேது, சேவித்தும்னா கைங்கரியம் பண்ணுவதற்கு இல்ல சேவிப்பதற்கு, ஏவ எவன ஒன்லி மட்டும், சேவிப்பதற்காக மட்டுமே நிச்சயம் செய்துள்ளோம். யாரை? தேவம் எம்பெருமானை, தேவகான எம்பெருமான் தான், எம்பெருமானை நாம் நாங்கள் சேவை அவனுக்கு மட்டுமே தாசபூத்தர்களாக இருக்க நிச்சயம் செய்துள்ளோம். சரி, அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, யோ சௌ யஹ அசௌ சோயம்னு சொல்ற மாதிரி, எவன் இவன் யாரு, இது கடைசியில் சொல்லப்பட வரதராஜரை குறித்து சொல்ல போறதுனால அவருக்கு தான் அன்மயம் பண்ணணும். தயாலுகு புரா, தயாலுகுனா தயை உடையவன், தயாமூர்த்தி, புறானா முன்னாடி, முன்னாடினா போன யுகத்துல ஒரு தயை மிக்கவனான அவன் போன யுகத்துல துவாபர யுகத்துல என்ன பண்ணான்னு கேட்டா, தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே, தானாமுஷ்டின்னு கேட்டா அதாவது ஒரு பிடி, ஒரு பிடி என்னதுன்னு கேட்டா அவள், அவள் என்ன பண்ணாரா, நமக்கு அந்த கருத்து பிரசாந்தம் தெரியும், கிருஷ்ணன் கொண்டு போறதுக்கு அவள் ஆம்பியை அனுப்புறா, இப்போ ஏதாவது கேட்டுருந்து வாங்கோன்ட்டு. அப்போ ஒரு பிடி அவளை எடுத்து பாரோ பண்ணி வாங்கிட்டு வந்து அதோட கந்த ஆடை ஊத்திட்டுருக்கார். ஆக்சுவலாக கந்தாடை கந்தாடைனே சம்ஸ்கிருத பதம் தான், கந்த அப்படின்னு பேரதுக்கு கந்தல்ன்றது சம்ஸ்கிருத பதம். அப்போ அந்த அந்த கிழிஞ்சு போன வஸ்திரத்தில் அந்த அவளை ஓரமாக எடுத்துன்னு போகிறார். அதை எடுத்துகிட்டு போச்சு, முதல்ல அவர் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை ஆக்சுவலாக, ஏன்னா அதை மறந்துட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை இவனுக்கு போய் அது கொடுக்கறதாண்ட பெம்பிப்பெல்லாம் கொடுக்காம விட்டுட்டார். பட் கிருஷ்ணன் விடுவாரா, அந்த தானாவை பார்த்துட்டார். தானானா அந்த அவள், அதை பார்த்து என்ன பண்ணாதான், முஷ்டி முச்சு முச்சுன்ற தாத்துக்கு ஒன்று அவுக்கிறதுன்னு பேர், இன்னொன்று கொடுத்தல்ன்ற பேரும் இருக்கு. அப்போ அவர் கொடுத்தாரு போட்டால் கூட என்ன தாத்துனா கிருஷ்ணனே தான் புனிங்க எடுத்துன்னு அதை. ஸோ தானா முஷ்டி முச்சேன்றது இப்போ முச்சு முச்சே அது குச்சேல முனிக்கு அண்மையமாறுது, அவருக்கு விசேஷமாக போடுது. தானா முஷ்டி முச்சேனா உருப்படி அவளை கொடுத்தவருக்கு, யாருக்கு குச்சேல முனையேன். குச்சேலரை இங்கே முனிவா முனிஸ்தானத்தில் சுவாமி ஸ்தாபிக்கிறார். குச்சேலகா குச்சிதக சேலனா ட்ரெஸ்ஸு, குவிஞ்சு போன வஸ்திரத்தை அணிந்தவன் அவருக்கு பேர். முனையேன்றது சதுர்த்தி ஏகவச்சனம், முனையே முனி சப்தத்தினுடைய முனையே, முச்சேவும் சதுர்த்தி ஏகவச்சனம். என்ன பண்ணார் இவர், வித்தேஷதாம், வித்தனா வெல்த்து, ஈஷதாம்னா அது லார்ட் ஆஃப் வெல்த்னு அர்த்தம், அந்த பாவம் ஈஷதா ஈஷதாம் தாம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். அந்த பீயிங் லார்ட் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஸ்டேட்டஸை தத்தே ஸ்ம, தத்தேன்றது அந்த தான் தாத்துனுடைய ப்ரெசன்டென்ஸ், அது ஸ்மான்னு போட்டால் அது பாஸ்டென்ஸை குறிக்கிறது, அது ஆத்மேபதத்தில் தத்தே தத்தே ஸ்மான்னு போட்டதுனால லங் லக்காரத்துக்கு அது அர்த்தத்தை கொடுக்கறது. எவர் கொடுத்தாரோ, யோசவ் குசேல முனையே வித்தேஷதம் தத்தேஸ்ம, அழித்தானும் அர்த்தத்தை கொடுக்கறது. இப்போ தத்தேனா அழிக்கிறான், தத்தேஸ்ம போடுறதுனால அழித்தானோ. தேவம் அப்படிப்பட்ட தேவம் செவித்துவ நிச்சயமேகன்னு சொல்றார். ஸோ அது அன்வயத்தை பார்த்தோம்னா, இப்போ முதல் பாதிக்கு அன்வயம்னு கேட்டால் அது அப்படியே அதே இதில் தான் இருக்கு, ஆடல் தான் இருக்கு. க்ஷோணி கோண சதாம்ச பாலனகலா துர்வார கர்பானல க்ஷுப்யத் க்ஷுப்த நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் மன்யாமகே. ரெண்டாவது பாதிக்க பகச்சே, தயாலுஹு யஹ அசௌ புரா தானாமுஷ்டிமுச்சே குச்சேலமுனையே வித்தேஷதாம் தத்தேஸ்ம, தம்ன்றத பதத்தை அதிகாரம் பண்ணிக்கிறோம், தேவம் சேவித்துமே நிச்சயமகே. அதாவது முதல் பாதிக்கு என்ன கேட்டால், பூமியினுடைய ஒரு காணர், அதில் ஒரு நூறில் ஒரு பங்கு, அதை ரக்ஷணம் பண்ணுறதுனால ஒரு கலானா ஒரு சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தினால துர்வார கர்வ அடக்க முடியாத ஒரு கர்வம், அதுவே ஒரு நெருப்பு. அப்படிப்பட்ட அந்த அகங்காரத்தை உடைய க்ஷுப்யத்து க்ஷுத்ர, க்ஷுப்யத்துனா ஒன் ஹூ ஹஸ் லாஸ்ட் இஸ் விஸ்டம், க்ஷுத்ரனா மட்டமான நீச்சமான நரேந்திர ஒரு ராஜா, சாட்டு ரச்சனா அந்த ராஜாவை புகழ்ந்து பேசுகிற காரியத்தை பண்ணக்கூடிய பண்ணக்கூடியதால் வரக்கூடிய தன்யான், அதை அந்த அந்த ஸ்தானத்தை அடைஞ்சி அதனால் பெறக்கூடிய செல்வத்தை கிடைச்சதுனால தன்யர்கள் நினைச்சிட்டு இருந்தேன்னா, யுஷ்மான் உங்களை ந மன்னியாமகே நாங்கள் மதியோம். ஏன்னா நாங்கள் தயாலுகு யஹ அசௌ புரா, அந்த கருணாமூர்த்தியான எவனொருவன், அதாவது இந்த எம்பெருமான் வரதராஜன், புரா முன்னாடி துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாக தானா முஷ்டி முச்சே, தானானா அந்த அவள், அந்த முஷ்டினா அந்த முஷ்டிந்தயன்லாம் கூட சொல்லுவோம், அந்த ஒரு பிடி, முச்சே முச்சேனா கொடுத்த, குச்சேல முனையே குச்சேலங்கிற முனிக்கு வித்தேஷதாம் தத்தேஸ்ம, அந்த அபாரமான செல்வத்தை ஆளக்கூடிய தன்மையை தத்தேஸ்ம கொடுத்தாரோ, அந்த தேவம் அந்த எம்பெருமானை சேவித்துமேவ நிச்சயமகே, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை மட்டுமே நிச்சயமாக கொண்டுள்ளோம்னு இந்த இதுக்கு தாத்பரியமா இருது. இதான் முதல் பத்தியம் ஸ்ரீ வைராகிய பஞ்சகம். த்விதீயம் பத்தியம், சிலம் கிமநலம் பவேதனலம் மௌதரம் பாதிதும் பயஸ்பிரசதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹ்யஹ குக்ஷிதஹ குக்ஷிதஹ. இப்போ இந்த பத்தியத்துக்கு ஒரு முன்னுரை என்னன்னு கேட்டால், சோனி கோணன்ற சமாதானத்தை சுவாமி முதல்ல கொடுத்தனுப்பினாலும் அதற்கு மேல வித்யாரண்யர் திருப்பி அவரை பரீட்சித்து பார்க்கறதுக்காக மறுபடியும் ஒரு ஓலை கொடுத்தனுப்பினார்னு சொல்றா பிரிவா. அதற்கு தான் இந்த மேலுள்ள அஞ்சு பத்தியங்களை திருப்பியும் சமாதானமா சுவாமி அனுப்பினார்னு சொல்றோம் வழக்கு. இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டதா வச்சுக்கலாம், சரி சுவாமி நீர் வந்து ராஜாவாண்டி யாரையும் அண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஜீவனம் நடக்கணுமே, சரீரத்தை தரிக்க வேண்டாமா, ஏன்னா சரீரம் ஆத்தியம் கழு தர்ம சாதனம்னு சொல்லியிருக்கே, அப்போ சரீரத்தை எப்படி தரிக்கிறதுன்னு கேட்டால் அதற்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி இந்த பத்தியத்தை சுவாமி ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்கார். அதாவது நம்ம சம்பிரதாயம் மட்டும் இல்ல, பாஷ்ய சம்பிரதாயத்துல கூட வைராகியத்துக்கு எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருந்திருக்கா. வைசேஷிக மதத்தை கொடுத்த ரிஷி கணாதர் பேர் இருக்கு. கணாதர் நகாரம் கணான் அத்தீதி கணாதக, அதாவது கீழே இறஞ்சி இருக்கக்கூடிய தானியங்களை பொறுக்கின்ற வந்து தானாக விழுந்த காய் கனி இவைகள்லாம் கொண்டு ஜீவிச்சார்னு சொல்லுவா சரித்திரத்துல. நம்மளதுல பிக்ஷான்னு ஒரு தர்மம் இருக்கு. அதாவது பிக்ஷானா இங்கிலீஷ்ல பெக்கிங்னு சொல்றோம். பெக்கிங்ன்றது ரொம்ப நீச்சமான ஒரு அர்த்தம். பிக்ஷான்றது தர்மம், பிக்ஷை எடுக்கிறதும் ஒரு தர்மம், பிக்ஷை கொடுக்கறதும் ஒரு தர்மம். அது ஒரு பிரக்கிரிய ஜீவனம் பண்றதுக்கு. அதை மேற்கோள் காட்டி இந்த ஸ்லோகத்தை சுவாமி கவனம் பண்ணியிருக்கார். அம்பரமே தண்ணீரே சோரேன்னு சொல்ற மாதிரி அதுதான் அந்த தானம் கொடுக்கறது. அந்த மூணுத்துக்கும் எப்படி கிடைச்சா போறன்றத சுவாமி விஞ்ஞாபிக்கிறார். சில பதங்கள் ரொம்ப அற்புதமா போட்டிருக்கார். அனலம்ன்ற பதத்தையும் குக்ஷிதா குக்ஷிதான பதத்தையும் ரொம்ப அற்புதமா கையாண்டிருக்கார். அதை இப்ப பார்க்கலாம். அதாவது அஹஹ அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அஹஹன்றது அந்தோ பரிதாபம் அப்படின்ற அர்த்தத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அஹஹன்னு படித்த அறிஞர்கள் அவளை பார்த்து சொல்றார். அவ என்ன பண்றாங்க கேட்டா, எதற்காக அவளை பார்த்து அஹஹான்னு சொல்லணும்னா, பஜந்தி பஜந்தி பஜந்தின்னு அவர்கள் போற்றுகின்றனர். பஜந்தி ஹி அப்படிங்கிறார். ஹி ஹஹஹா ஹஹஹான்னு ஆயிடுது சந்தினால. யாரையோ போற்றா, ஐயோ அந்தஹோ இவாளவே போற்றாளுங்கிறார். யாரும் கேட்டா குக்ஷிதா. இந்த குக்ஷிதகன்ற பதத்துக்குள்ள சுவாரஸ்யம், கூன பூமி க்ஷித்துன ராஜா காற்பவன், குக்ஷித்து ராஜான்னு அர்த்தமா இருது. குக்ஷித் குக்ஷிதோ குக்ஷிதா, அதனுடைய தித்தியாய பக்தி பகுவச்சனமும் குக்ஷிதா, அரசர்களை அப்படின்னு அர்த்தமா இருது. அரசர்களை அடைந்து போற்றுகின்றனவே அந்தோ அப்படிங்கிறார். முதா முதானா இன் வெயின் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, விஏஐஎன் வேஸ்டா வீணா பண்றாளேன்னு. எதுக்காக குக்ஷிதகான்ற பதத்தை திருப்பியும் போட்டிருக்கார். இப்ப இந்த இடத்துல குக்ஷினா வயிறு, குக்ஷிதகான்றது பஞ்சமி பக்தி தசல் பத்திகம். பொதுவா தார்க்கிகாலாம் வந்து பஞ்சமி பக்தி உபயோகப்படுத்தா காரணமா போடுவா. அப்ப குக்ஷிதஹ அப்படின்னு கேட்டா வயிற்றுக்காக அர்த்தமா இருக்கு. பர்வத்தோ வன்னிமான் தூமாத்துன்னு சொல்லுவா, தூமேன்னு சொல்ல மாட்டா தூமாத்துன்னு. அது மாதிரி அந்த பஞ்சமியை போட்டிருக்க குக்ஷிதஹ வயிற்றுக்காக முதா வீணாக அரசர்களை அண்டி வாழ்கிறார்களே அப்படிங்கிறார். அவ எப்படிப்பட்டவா கேட்டா விபுதாஹா, விபுதா விபுதனா அறிஞர்கள் ஞானிகள் இல்ல வித்வான்கள்னு வச்சுக்கலாம். விபுதாக குக்ஷிதா முதா முதா குக்ஷிதா பஜந்தி அஹா அப்படின்னு முடிக்கிறார். சரி சுவாமி, அப்ப எப்படி நாங்கள்லாம் ஜீவனம் மேற்கொள்ளதுன்னு கேட்டா, அதற்கு சமாதானம் தான் அந்த முந்தின பதங்கள்லாம். சிலம் ஔதரம் அனலம் பாதிதும் அனலம் பவேத்கிம் அப்படின்னு கேட்கிறார். சிலம் சிலம்னா அந்த வயல்ல சொன்ன அந்த கணாத மகரிஷி கதையை சொன்ன மாதிரி வயல்ல சிந்தி இருக்கக்கூடிய தானியங்கள் தானாக போய் எத்தனைப்பட்டு பறிச்சு கொண்டு வந்ததில்லை, திருடுறதில்லை, தானாக விழுந்த அது தர்மசாஸ்திரத்துல அலோவ் பண்ணிருக்கு அந்த விருத்திய. அப்படி வயல்ல சிந்திய தானியம் இருக்கே, ஔதரம் அனலம் பாதிதும். ஔதரம்னா உதரசே இதம் ஔதரம், அதாவது ஜாடராக்னி அர்த்தம். ஜாடராக்னியுடைய அனலம்னா நெருப்பு, ந அலம் எவ்வளவு போட்டாலும் அது புஜிக்கும், போறவே போறாது நெருப்புக்கு. எவ்வளவு யாவத்து அதுக்கு விஷயம் இருக்கோ அவ்வளவு நேரம் நெருப்பானு எரிஞ்சுட்டு இருக்கும். பாதித்தும் பாதித்தும்னா அதை தணிப்பதற்கு அர்த்தம். இந்த இடத்துல பொதுவாக பாதகம்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு அப்படியும் வச்சுக்கலாம், தணிப்பதற்கு. ஸோ ஔதரம் அனலம் பாதித்தும் அனலம் அப்படின்னா ந அலம் ந அலம் அப்படின்னு கேட்கிறார். ந அலம் அனலம் ஆயிட்டு பவேத்கிம் அப்படிங்கிறார். போராதா அப்படின்னு கேட்கிறார். போராதான்னா வயல்ல சிந்திய தானியங்களை கொண்டு வந்து இந்த வயத்துக்கு வயத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியை சமாதானம் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு கேட்கிறார். சரி சுவாமி, வயத்தை அப்படி பண்ணிட்டு தாகத்துக்கு என்ன பண்ணுன்னு கேக்குற. அப்ப சொல்ற ரசர்த்தி பூரக்கம் சாரசம் பயக தாரகம் கிமுன தாரகம் கிமுன அப்படின்னு கேக்குற. பிரசர்த்தி பிரசர்த்தினா ஒரு அர்த்தம் என்னங்கிட்டா, ஒரு கைய ஒரு வலது கைய குவிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த குவியல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஹாலோ ஸ்பேஸ் பிரசர்த்தி பூரகம். பொதுவா நம்ம இந்த காலத்துல எல்லாம் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த காலத்துல இருக்குச்சு நதி இத்தியாதிகளில் போயிட்டு அந்த கையில சுத்தம் பண்ணிட்டு அதில் எடுத்து சாப்பிடச்சே, அப்போ ஒரு கையை குவிச்சுட்டு எடுத்தா என்ன ஜலம் வருமோ, அந்த உள்ளங்கை அடங்கிய பூரகம்னா அதில் நிரம்பக்கூடிய சாரசம் பயக, சரசு சாரசம், சரஸ்லேருந்து வந்த சப்தம் தான் சாரசம். அந்த நீர் நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர், குளிர்ந்த நீர் இருக்கே, பயக பயகனா பாலுக்கும் உண்டு தண்ணீருக்கும் உண்டு. பயக தாரக்கம் கிமுன அப்படின்னு கேட்கிறார். தாரக்கனா தரிக்காதன்ன உயிரை, அந்த சாட்டை சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு அது போறாதன்ன அப்படின்னு கேட்கிறார். சரி சமயம் வஸ்திரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அயத்ன மல்லமல்லகம், அதாவது பதி பதி பதினா வழியில் பந்தா, பதின் சப்தம் பந்தாகான போகாது, நான் எஃப் பந்தாகான்னு கேள்விப்படுறோம். இப்போ பதினா வழியில் அப்படின்னு அர்த்தமாக இருது. கச்சரம் பட்டச்சரம், கச்சரம்ன்றது துச்சமாக ஒரு ரொம்ப அழுக்காக இருக்க துணி வச்சுக்கலாம். பட்டச்சரம்னா கந்தல், கந்தல் துணி, அதாவது ரெண்டு இது, அழுக்காகவும் இருக்குது கிழிஞ்சும் இருக்குது. கச்சரம் பட்டச்சரம் அயத்ன மலமல்லக்கம், அயத்ன அயத்னா யத்னம் வீணான் அர்த்தம், முயற்சியே இல்லாமல் அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கோம், எதிர கிடைக்கிறது எதிர்ச்சியான்னு சொல்றோமோ அந்த மாதிரி, அது மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ஜீர்ண வஸ்திரமானது மானத்தை மறைக்கிறதுக்கு, மலமல்லக்கம்னா நம்மளுடைய அந்த குஹ்ய பிரதேசங்களை கவர் பண்றதுக்கு போறாதானா அப்படின்னு அந்த மேல இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும். அந்த கிமுனான்ற பதங்களை அங்கே அன்வர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ அயத்ன மலமல்லக்கம் பதி பட்டச்சரம் கச்சரம்னா, பதி கச்சரம் பட்டச்சரம் அயத்ன மல்லமல்லக்கம் கிமுன தாரகம் அப்படின்னு கேட்டுக்கிற சுவாமி. இது போறாதா ஜீவனம் பண்றதுக்கு, இது இருந்தால் அந்த என்ன நம்ம தர்மத்தை பண்ணணுமோ அதுக்கு இந்த சரீரத்துக்கு இது போர்மை தரிக்கிறதுக்கு, இதுக்கு மேல ஒரு ராஜாவை அண்டி வாழணுமான்னு கேட்கற மாதிரி இந்த பதில் அமைஞ்சிருக்கு. ஸோ பூர்த்தியான அன்பயத்தை பார்த்தோம்னா, சிலம் ஔதரம் அனலம் பாதித்தும் அனலம் பகேத்கிம், பிரசுதி பூரகம் சாரசம் பயக தாரக்கம் கிமுன பதி கச்சரம் பட்டச்சரம் அயத்ன மல்லமல்லக்கம். அதே மாதிரி நம்ம திருப்பியும் அனா அலம் பவேத்கிம்னு போட்டுக்கலாம். விபுதாகா குக்ஷிதா முதா குக்ஷிதா பஜந்திஹி ஆஹான்னு முடிக்கிறார். சிலம்னா அந்த வயலில் சிந்திய தானியங்கள், தானாகவே தாமாகவே விழுந்த தானியம். ஔதரம் அனலம் ஜாடராகினின்னு அதுக்கு அர்த்தம். பாதிதும் பாதித்தும்னா அதை தணிப்பதற்கு அத்துமன் ரத்தியம். அனலம் பவேத்கும் ந அலம் பவேத்கும் கேட்கிறார், போராதான்னு அப்படின்னு அர்த்தமாகுது. பிரசிருதி பூரகம்னா அந்த ஒரு ஒரு கையை குவிச்சா அதில் நிரப்பக்கூடிய சாரசம் பையக, அந்த காலத்தில் குளங்கள்லாம் குளம் வெட்டது தர்மமாக இருந்தது, நிறைய நீர்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த பதி பதிக்காகான்னு பேர், அந்த போறவாளுக்கு அப்படியே வழியில் அங்கே அனுஷ்டானத்தை பார்த்துன்னு போயிட்டு இருப்பார். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த நீரானது தாரகம் கிமுன, நம்ம தாகத்தை போக்கி நம்ம சரீரத்தை தரிக்காதன்னா. அதுக்கு மேலே வஸ்திரம் ஒன்றுனா பதிக்கச்சரம் பட்டச்சரம் அயத்ன மல்லமல்லக்கம், அதாவது கிழிந்ததெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம்னு அர்த்தம் இல்லை, அப்படி இன் கேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி இதெல்லாம் வச்சு பழக முடியாதானு கேட்கற மாதிரி தாத்பரியம். பார்த்தீங்கன்னா வழியில் கச்சரம் பட்டச்சரம்னா டேர்ட்டி அஸ் வெல் அஸ் கிழிஞ்சிருக்கக்கூடிய ஜீரணமான வஸ்திரங்கள். அயத்ன மல்லமல்லக்கம் தாத்பரியம் கேட்டால் யாராவது தானமாக கூட கொடுத்துருக்கலாம், நம்ம போய் யாச்சிக்காம அதுக்காக மெனக்கெடாமல் வந்த விஷயத்த நம்மளுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு போகாதா, இதை விட்டுட்டு விபுதாகா குக்ஷிதா வித்வான்கள் கூட என்ன பண்ணுறான்னு கேட்டால், வயிற்றுக்காக குக்ஷினா வயிறு, குக்ஷிதானா வயிற்று ஹேத்து, வயிறு காரணமாக காட்டி முதா முதானா வீணாக, குக்ஷிதா குக்ஷிதான்றது கு பூமி, க்ஷித்து குக்ஷித்து அதனுடைய தித்தியா பக்தி பகுவச்சந்த குக்ஷிதா அரசர்களை, பஜந்திஹி ஆஹா இன்டீட் தே ஆர் பெகிங் ஃப்ரம் த கிங்ஸ்னு அர்த்தமாருது. அதை சுவாமி வந்து அந்தோ பரிதாபம்னு சாதிக்கிறார். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாருது. ஸ்ரீ வைராக்ய பஞ்சகம் திருத்தீயம் பத்யம் ஜ்வலது ஜலதி க்ரோட க்ரீடத் க்ரிபீட பவ பிரபா பிரதிபட படுஜ்வாலா மாலா குலோ ஜடரானலஹ த்ரிணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமல முஜா வாசாயா சாமஹே நமஹீஸ்வரான். யாச்சாமகே ந யாச்சாமகே, இதுதான் அந்த பத்தியத்துக்கு கிரியாபதம். இந்த பத்தியத்தோட சுவாரஸ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கதி சொல்லணும். போன பத்தியத்தோட போன பத்தியத்திலிருந்து இதுக்கு சங்கதி சொன்னா நல்லா அனுபவிக்கலாம். போன பத்தியத்துல சுவாமி விண்ணப்பிச்சார், எதுக்கு நிறைய படித்த பண்டிதர்கள் கூட போய் சுத்ர நரேந்திரால் கிட்ட போய் யாச்சனை பண்ணிட்டு இருக்கா, கிடைச்சதெல்லாம் போதுமேனு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆக்ஷேபம் வரலாம், சுவாமி சில காரியங்கள் நம்ம தேகத்துல நம்ம கண்ட்ரோல் இல்லாம நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாடராக்னி, ஜாடராக்னின்றது அது தானா இயங்கின் இருக்கு. இன்னொன்று அக்னிக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் அலைவ் அது ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவர் வந்து சிலம் கிம்மனல்னு போடுன்னு சொன்னேர், அதை சாப்பிட்டுன்னு இருக்கேன்னா அந்த அக்னி வயத்தில் இருக்கிற அக்னி சும்மா இருக்க போகிறதுல அது குவிந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா பசினால் ஏற்படக்கூடிய அந்த தாகம், தாகம்னாலே அந்த ஒரு எரிச்சல், என்ன பண்ணுவீர் அப்போன்னு கேட்டால், அதுக்கு சமாதானமாக சுவாமி சொல்கிறார், அப்படி அந்த ஜாடராக்னியானது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய வடவானலம் மாதிரி குவிந்து விட்டு எரிஞ்சாலும் எத்யபி திருணமபி ந யாச்சாமகேங்கிறார். பெரிய வஸ்து இல்லை, திருணங்கூட கேட்க மாட்டேன். திருணம்னா அந்த இடத்துல ரொம்ப அல்ப வஸ்துன்னு அர்த்தம், பெரிய விஷயம்தான் கேட்கணும் இல்லை, சின்ன வஸ்து கூட கேட்க மாட்டேன். அந்த அக்னிக்கு அப்படி யாச்சகம் பண்ணி ஒரு வஸ்துவை நான் ஆகுதியாக போட மாட்டேன்னு தாத்பரியம். அதாவது எதுவும் இல்லாம இருக்கிற நிலையில கூட பிரம்மாண்டத்தை கேட்காம இருக்கிறதான் பரம வைராக்கியம். இந்த சுதாமாவோட கதையில பார்த்தோம், குச்சேலர் எதுவுமே இல்லை அச்சுராத்துல, அப்படி இருந்தும் அங்க போய் பகவான்கிட்ட இருந்து எதுவுமே அவர் கேட்கல. அது மாதிரி சுவாமி சொல்றார், நயாச்சாமகே கிம் நயாச்சாமகே திருணமபி நயாச்சாமகே, ஒரு துரும்பு இல்ல ஒரு அல்பமான வஸ்து அதை கூட கேட்க மாட்டோம். யாரை மகீஸ்வரான், மகீனா பூமி, ஈஸ்வரஹானா லார்டுன்னு அர்த்தம். அப்போ ராஜாக்களுக்கு மகீஸ்வரஹான்னு பேரு, மகீஸ்வரான்னு போட்டதுனால வித்யாரண்யர் கூறிய ராஜா மட்டும் இல்ல, எந்த ராஜாவா இருந்தாலும் நம்ம கேட்க மாட்டோம், நாம் கேட்க மாட்டோம்னு பன்மையில போட்டிருக்கார். இப்ப அதுக்கு மேல எப்படி கேட்க மாட்டோம்னா, வாச்சா, ஏன்னா கவிகளோட வேலை வந்து வாக் பிரவர்த்தி பண்றதுதான், ராஜா பத்தி புகழ்ந்து பேசுறது. இப்போ ஒருத்தரை பத்தி புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா ரொம்ப ரசம் தோன்றிதான் இருக்கணும். அந்த ரசம் இல்ல அந்த சூக்ஷ்மமா இல்ல சட்டில் அப்படி எழுதுறது வந்து எப்படி எதுக்கு ஒத்து போறதுன்னு கேட்டா, அதுக்கு அந்த வாச்சாக்கு விசேஷணங்களை போடுறார். சாயம் சம்புல்ல மல்லி மசல்லிக்கா பரிமள மூச்சா வாச்சா, வாச்சான வாக்கு அதனுடைய திருத்தியா ஏக திருத்தியா விபக்தி ஏகச்சரம் தான் வாச்சா வாக்கினால். எப்படிப்பட்ட வாக்குன்னு கேட்டா பரிமள மூச்சா, பரிமளம்னா நல்ல வாசனை நறுமணம், மூச்சான்றது அதை விடுவிக்கக்கூடிய இல்லை வாசனை உடைய அர்த்தம். ஸோ பரிமள மூச்சா வாச்சா, அந்த பரிமளம் எதை ஒத்த பரிமளம் கேட்டா சாயம் சம்புல்ல மல்லி மசல்லிக்கா, அதாவது மல்லியானது சாயங்காலத்தில் பூக்கிறது, பூக்களுக்கே அந்த பூக்கிற சமயத்தில் தான் அதோடைய வாசமானது ஜாஸ்தியாக இருக்கும், அந்த டைம் ஆக ஆக அந்த வாசனையானது குறையும். அப்படி சாயங்காலத்தில் சாயம் சம்புல்ல மல்லி மசல்லிக்கா, சம்புல்லனா அந்த புல்ல குசுமித்தான் சொல்கிறோம், நன்ன மலர டைம், நன்றாக மலர்ந்த மல்லி மசல்லிக்காக்கு என்ன அர்த்தம்னா, மல்லி தான் ஆக்சுவலாக சுவாமி ஹஸ்தபயோகம் பண்ணியிருக்கார், ஒரு இதுக்கு ஸ்கோப் இருக்கு பிரயோகம் பண்றதுக்கு. மதல்லிக்கான்றது எதை காட்டுறதுன்னா, சிறந்தன்ற அர்த்தத்துல மதல்லிக்கா பிரயோகமா இருக்கு, அது சப்தாலங்காரமாகவும் இருக்கு, சிரேஷ்டமான மல்லி. ஸோ மல்லி மதல்லிக்கா அதனுடைய பரிமள மூச்சா, அதை ஒத்த சசியாக பரிமள இவ பரிமள மூச்சான்னு வச்சுக்கலாம், சௌரபிய இவ சுரபி இவ அப்படின்னு வச்சுக்கலாம். அதை ஒத்த வாக்கினால் அரசர்களிடம் மகீஸ்வரான் திருணமபி நயாச்சாமகே, எப்போ எல்லாத்தையும் வச்சுருந்தாலும் கேட்டா எதுவுமே இல்லாம. அதுக்கு இப்ப முந்தின ஸ்தித்திய பார்க்கணும், முந்தின ரெண்டு பாதங்கள், ஜடரானலஹ ஜலதி குரோட கிரீடத்து கிருபீடபவ பிரபா பிரதிபட பட்டு ஜுவாலா மாலா குலஹ ஜுவலது இவ ஜோதத்துன்னு வச்சுக்கணும். ஜடரான் லக போன பத்தியத்துல பார்த்தோம், ஜடரம்னா வயிற்றுக்கு பேர், உதரத்துக்கு அனலகான நெருப்பு. ஸோ ஜடரான் லகன ஜாடராக்னி, ஜடராக்னியானது ஜுவலத்து அப்படிங்கிறது, இது ஒரு இன்னொரு கிரியாபதம் முதல் ரெண்டு பாதத்துக்கு. இது வந்து ஜுவலத்துன்றது லோட்டில் காரம், லெட் இட் அப்படின்னு அர்த்தம், லெட் தட் ஃபயர் க்ரோ அப்படிங்கிறார், நல்லா குவிந்து விட்டு எரியட்டும் அப்படிங்கிறார். எதை மாதிரி கேட்டா ஜலதி, ஜலதின்னு சமுத்திரத்துக்கு பெயர். பொதுவா கன்வென்ஷன் என்னன்னு கேட்டா சமுத்திரத்துக்கு நடுவுல, சமுத்திரத்துக்கு நடுவுல வந்து அந்த வடவானலன்னு ஒரு பெரிய நெருப்பு இருக்கிறதாகவும், அந்த நெருப்பு என்ன பண்ணுன்னு கேட்டா எக்ஸஸா இருக்கக்கூடிய நீரெல்லாம் வத்த செய்து அந்த கடலானது கரையை கடக்காம இருக்கிறதா பாத்துக்கணும்னு இதெல்லாம் கன்வென்ஷன். அப்ப ஜலதி குரோட, குரோடஹானா மத்தியக அர்த்தம், குரோடே ந மத்தியே. ஸோ ஜலதேகே குரோடே கிரீடத்து, கிரீடத்துனா விளையாட்டு. அதாவது நெருப்பை பார்த்தோம்னா அது விளையாடுற மாதிரி, அந்த குவிந்து விட்டு எரியறது விளையாடுற மாதிரி, இட் இஸ் ஹேவிங் எ ஸ்போர்ட். கிரீடத்து கிருபீட பவ, கிருபீட பவன் அந்த ஜலத்துல தோன்ற அந்த வடவா அப்படின்னு அதுக்கு பேரு, அதுக்காக கிருபீட பவன்னு போட்டிருக்கார். ஜலத்தில் தோன்றக்கூடிய அர்த்தம் கிருபீட ஜல, ஜல பவ பிரபா, பிரபானா அதனுடைய ஒளி, அதனுடைய ஒரு அந்த லஸ்டர். பிரதிபட, பிரதிபடன்ங்கிறதுல என்ன அர்த்தம் கேட்டதுன்னா அதை ஒத்தன்ற அர்த்தம் ஆக்சுவலா. பிரதிபடத்துக்கு அதை ஒத்தன் சதுரிஷின்னு அர்த்தம், அது மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல, இந்த இடத்துல கான்டெக்சுவல் மீனிங்க்கு அதை ஒத்த ஒரு, அதுக்கு இல்லாட்டி அதுக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில பட்டு ஜுவாலா. பட்டுனா அந்த இடத்துல என்ன தாத்பரியம் கேட்டா ரொம்ப அடக்கிறதுக்கு கஷ்டமானதுன்னு அர்த்தம் பட்டுனா, இந்த இடத்துல கான்டெக்சுவல் மீனிங் பட்டு ஜுவாலா அப்படின்னா அந்த ஜுவாலை, அதுக்கு போட்டி கொடுக்குற மாதிரி என்னுடைய ஜாடராகினியானது குவிந்து விட்டு எரியட்டும். அப்படி குவிந்து விட்டு எரிஞ்சாலும் திருணமப்பி நான் யாச்சாமகன்னு தாத்பரியம். ஏன்னா அதான் அவர் கேட்டார், பசி வந்தா என்ன பண்ணுவார்னர், பசி வந்தாலும் நாங்கள் எம்பெருமானையே கவிபாடுவோம். சரி பசி வந்தா எப்படி மென்மையான கவி வரும்னு கேட்கலாம் கவிதை. அதுக்கு சொல்றாரு பசி வந்தாலும் அந்த மல்லி மத்தல்லிகா பரிமளமுச்சா இவ வாச்சா பரமாத்மானம் யாச்சாமகேங்கிற என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்ப கூட எங்களுடைய வாக்கானது எம்பெருமான புகழ்ச்சி அந்த வாசனை ஒத்து இருக்குமே தவிர ராஜாக்களை வந்து புகழ்ந்து புகழ்ந்து வரமாட்டோம்னு வச்சுக்கலாம், தாத்பரியம் வச்சுக்கலாம் ஒரு அர்த்தம். இப்படியே நம்ம அதை பார்க்கலாம். இன்னொன்று ஒரு விஷயம் என்ன கேட்டால், வாக்குக்கு மனம் உண்டான்னு கேட்டால் இது ஒரு சுவாரஸ்யம். அதாவது பராசர பட்டருடைய இதில் சொல்லுவா, சுவாமி என்ன பண்ணுவார்னா நல்ல ஜென்மன்னு பெருமாளை ஜெயிக்க போச்சு, பல பலன்னு நன்ன தேகத்துக்கு உண்டான எல்லா விதமான இதெல்லாம் பண்ணி ஜவ்வா இதெல்லாம் போட்டுண்டு ஜெம்மன வாயில் வந்து இதெல்லாம் போட்டுண்டு வாசனை திருஷ்டியங்கள்லாம் போட்டுண்டு போய் சுத்தி பண்ணுவார்னு. ஏன்னா எம்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லா ஜம்முன்னு இருக்கணும், ஒரு அதில் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, கலங்கமோ அழுக்கோ இருக்கக்கூடாது. அதனால சுவாமி இந்த இடத்துல அந்த மாதிரி பரிமளமுச்சா வாச்சான்னு போட்டிருக்கலாம், அந்த ஒரு அவருடைய வாக்குக்கு ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கறதுக்காக. சோ இதுதான் இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாக இருக்குது. இப்போ அண்மையத்தை ஒரு வாட்டி வாசிக்கிறேன். ஜடரானலஹ ஜலதி க்ரோட க்ரீடத் க்ரிபீட பவ பிரபா பிரதிபட பட்டுஜ்வாலா மாலாகுலஹ ஜ்வலது. மாலாகுலஹனா அந்த ஒரு வரிசை விசேஷம், மாலாகுலஹனா அந்த வரிசை விசேஷம். ஆகுலஹனா ஒரு அசலா வந்து கலக்கம். அது என்ன பண்ணும் கேட்டால்னா, ஏன் அந்த மாலாகுலஹ பதம் போட்டிருக்காருன்னா அந்த அக்னியானது மொத்தத்தையும் அப்படி சாட்டுலே இருக்கும் போட்டதெல்லாம், அது மாதிரி இருக்கக்கூடிய அக்னின்றதுக்காக போட்டர். பட்டுஜ்வாலா மாலாகுலஹ ஜ்வலது பயம் சாயம் சம்புல்ல மல்லி மசல்லிகா பரிமளமுச்சா வாச்சா மகேஸ்வரான் திருணமபி நயாச்சா மகேங்கிறது. அதாவது ஜட்ரானலஹன ஜாட்டரா அக்னியானது ஜ்வலத்துங்கிறார். எப்படின்னு கேட்டால் ஜலதி குரோட, ஜலதேகே குரோடே, கடலோட மத்தியில் கிரீடத்து நல்லா குவிந்து விட்டு விளையாடக்கூடிய கிரீட பவ, கிரீட பவனா அந்த ஜலபவ வடவாமுகின்னு சொல்லுவோம், வடவாமுக அக்னி பிரபா அதனுடைய ஒளி, பிரதிபட அதுக்கு ஒரு போட்டி கொடுக்குற மாதிரி, பட்டு ஜுவாலானா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமான இருக்கக்கூடிய ஜுவாலைகள், அதனால் இருக்கக்கூடிய அந்த மாலா குலகனா அந்த வரிசை, அதனுடைய ஒரு அந்த ஏற்படக்கூடிய தாபம், அதை ஒத்து ஜலத்து என்னுடைய ஜாட்ராகனியானது எரியட்டும்ங்கிறார். வயம் நாங்கள் சாயம் சம்புள்ள மல்லி மத்தல்லிகா பரிமலமுச்சா, சாயங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக போகக்கூடிய மல்லி, அதுலேயும் சிறந்த மல்லி, அந்த மல்லிலேருந்து வரக்கூடிய வாசனை ஒத்த அந்த வாக்கினால் வாச்சா மகேஸ்வரான் அப்பி நாமகே, அந்த அரசர்களை எதையும் நாங்கள் கோர மாட்டோம், யாச்சிக்க மாட்டோம்னு சுவாமி சாதிக்கிறார் அந்த பத்தியத்தில். ஸ்ரீ வைராகிய பஞ்சகம் சதுர்த்தஹ ஸ்லோகஹ. துரீஸ்வரத்வார பஹிர் விதர்திகா துராசிகாயை ரசிதோயமஞ்சலிஹ யதஞ்சநாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சய ஸ்கந்தன பூஷணம் தனம். இந்த பத்தியம் வந்து ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். அஞ்சலிகின்ற பதத்தை யூஸ் பண்ணியிருக்கார். பொதுவாக அஞ்சலிகின்றது பக்தால் பெருமாள் நோக்கி, இல்லை ஆச்சாரியர்கள் நோக்கி, இல்லை பரஸ்பரம் பாகவதோத்தமர்கள் நோக்கி கை கூப்பிடுறது, அதுதான் அஞ்சலின் பேர். ஆனால் சுவாமி இங்கே அஞ்சலி பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கிறது, உனக்கு ஒரு கும்பிடு, அந்த திக்குக்கு ஒரு கும்பிடு, அந்த திக்குக்கு ஒரு நமஸ்காரம்னா சொல்கிறோமோ அந்த தாத்பரியத்தில், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கை கூப்பிட்ற மாதிரி அர்த்தம். அயம் அஞ்சலிஹி ரச்சிதா, இதுதான் ஃபஸ்ட்டு ஹாஃபோடைய ஆப்ரேட்டிவ் பார்ட். அயம் அஞ்சலிஹி ரச்சிதா, அஞ்சலிகின்றது புல்லிங்க சப்தம், அதனால் அயம்ன்ற சர்வநாம பதத்தை உபயோகப்படுத்திருக்கார். சர்வநாமான புரோனன் அயம் அஞ்சலிகினா இந்த அஞ்சலி ரச்சிதா, ரச்சிதான்றது யுக்த பிரத்தியம், செய்யப்பட்டிருக்கிறது அல்லது கவனம் செய்யப்பட்டிருக்கிறது அர்த்தம். அதாவது இந்த வைராகிய பஞ்சகத்தையே அஞ்சலி அஞ்சலியாக வச்சுக்கணும். ஏன்னா அதை ரிப்ளையாக கொடுக்குற சுவாமி எதுக்குன்னு கேட்டால், துராசிகாயை துராசிகா தஸ்யைன்னு அர்த்தம். அதாவது அஞ்சலின்னு வரைச்சு பொதுவாக யாருக்குன்னு வரைச்சு சதுர்த்தி விபக்தியில் தான் அது பதில் இருக்கும். இப்போ நமஹா சொல்கிற மாதிரி நாராயணாய நமஹா, விஷ்ணவே நமஹான்னு சொல்லிச்சு சதுர்த்தி விபக்தி உபயோகப்படுத்துவோம் அவருக்குன்னு அதன் பொருட்டுன்னு. அப்போ துராசிகாயை, துராசிக்கான என்ன அர்த்தம்னு நம்ம காமாசிக்கா முன்னாடியே பார்த்தோம். வேல் இருக்கை, இருக்கை தான் ஆசிக்கா. துர் ஆசிக்கானா ஒரு இலக்காரமாக இருத்தல்னு அர்த்தம். அதாவது கௌரவமாக இல்லாமல் இழிவான மாதிரி உட்காந்துக்கிறது, ஏளனமாக உட்காந்துக்கிறது துராசிக்கா. அதனுடைய சதுர்த்தி பக்தி ஏக்கம் சொல்லணும் துராசிக்காயை, அதற்காக அப்படி ஒரு கௌரவமற்ற முறையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு நிலைக்கு நமஸ்காரம். இந்த நமஸ்காரம் இந்த அஞ்சலியானது எழுதப்படுகிறது. எங்கன்னு கேட்டால் பகிஹி வித்தர்திகா, பகிர் வித்தர்திகா, வித்தர்திகானா ஒரு தென்னை மாதிரி வச்சுக்கலாம். அதாவது பொதுவாக பெரிய மனுஷாவில் பார்க்க போச்சு என்ன பண்ணணும்னு கேட்டால், முதல்லையே என்ட்ரன்ஸ்லேயே சில ரூம்கள்லாம் இருக்கும் வந்தவாள உட்கார வைக்கிறதுக்கு. இம்பார்ட்டன்ஸே இல்லாத பீப்புளெலாம் அவங்க உட்கார வச்சுருவா, மேபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னா அவளை உள்ளே உட்கார வைப்பா. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு யாச்சனை பண்ணுறவாள், யாச்சகம் பண்ண போகிறவாளுக்கெல்லாம் வாசல்லே உட்கார வச்சுருவா. அப்புறம் அந்த கதவு தரக்கச்சிலாம் எழுந்து எழுந்து நிற்கணும், ஏன்னா நமக்கு யார் வரான்னு தெரியாது. அந்த பெரியவர் வராதா, அந்த யார்கிட்ட யாச்சகம் கேட்க போனோமோ அவள் வருவாளா, இல்லை அவளை கீழ்பட்ட வருவாளா, இது சினிமாவெலாம் கூட நம்ம பார்க்குறோம். எழுந்து எழுந்து உட்காந்துட்டுருப்பா, அப்புறமா யாரோ வந்து போய் டைம் கேட்டால் அப்புறமா வான்னு சொல்லுவா. இது மாதிரி இந்த மாதிரி ஒரு அவமானப்பட வேண்டியிருக்கும். எங்கன்னு கேட்டால் அந்த பகிர் வித்தார் பகிர் வித்தர்த்தி காயாம் துராசி காயி, அந்த வெளியில் திண்ணையில் உட்கார்ந்துட்டு அந்த அவமானப்படுறதுக்கு. எங்கன்னு கேட்டால் துரீஸ்வர துவார, சரி நல்லவா அந்த இடத்துல போய் அப்படி வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஒரு ஆச்சாரியன் சன்னதிக்கு போகிறோம், தர போட்டிருக்கா, எப்போ தர திறப்பான்னு தெரியாது. அப்போ போய் வாசலில் கடைசியில் நின்றுருக்கோம், போய் போய் கேட்டு நின்றுருக்கோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்கிறா. அங்கே இருக்கிற கொஞ்சம் கடினமாக சொன்னால் கூட நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணுறா, என்ன அவசரம் போய் உட்காருன்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி சொன்னால் கூட சரி பரவாயில்ல, நம்ம வந்து தீர்த்த சடாதை வாங்கிட்டு போகணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அங்கே வெயிட் பண்ணலாம். இதுவோ துரீஸ்வர துவார, துரீஸ்வர துவாரன்னா ஒரு மோசமான ஒரு ஒரு ஈஸ்வரன், ஈஸ்வரன் லார்டு, ஒரு மோசமானன்னு சொன்னால் அர்ப்பன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய பலன் கிடைக்க போகிறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம், கிடைக்க போறதோ ஸ்திரமற்ற ஒரு பலன். அவன் கொடுக்க போற ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்ன வேணா இருக்கலாம். அப்ப துரீஸ்வர துவார துவாரண என்ட்ரன்ஸ், அதாவது அந்த துரீஸ்வரன் ஒரு அற்ப அற்ப ஒரு அரசன் இல்ல ஈஸ்வரன் இல்ல ஒரு ஒரு செல்வந்தன், அவன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த பகிர் வித்தர்திகா, வெளியிலேயே இருக்கக்கூடிய திண்ணை உள்ள கூட விடமாட்டான், கேட்டுக்கு வெளியே துராசிகாயி அங்க போய் உட்காந்துக்கணும். அதுக்கு இந்த அஞ்சலியானது எழுதப்பட்டது. எனக்கு வேண்டாம், முதல்லயே வேண்டாம், இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்து முதல்ல வேணான்னுட்டார் அனுபவத்துக்கு முன்னாடியே. அப்பனா என்ன சுவாமி உமக்கு இது வேண்டாம்னா என்னதான் பண்ண போறாருன்னு கேட்டா, எங்கிட்ட ஏற்கனவே ஒரு தனம் இருக்கு, அது ஒரு வசந்த தனம், அவ்வியம் அழியாது, அப்படிப்பட்ட தனம் இருக்கிறதுனால இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அதுக்குதான் அஸ்தின்றார். அஸ்திமே, அஸ்திமேனா மம அஸ்தி, என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? யதஞ்சநாபம் நிரபாயம் தனஞ்சய சந்தன பூஷணம் தனம், தனம் மே அஸ்தி, என்கிட்ட ஒரு தனம் இருக்குப்பா. அந்த தனத்துக்கு விசேஷம் தான் தனஞ்சய சந்தன பூஷணம். தனஞ்சயன்னு அர்ஜுனனுக்கு பேரு, தனஞ்சயசிய சந்தனசிய பூஷணம், தனஞ்சயனுடைய சந்தனம்னா தேர், தேருக்கே ஒரு பூஷணமா கிருஷ்ண பரமாத்மா விட்டிருந்தார். தேருக்கு பல ஆபரணங்கள் இருக்கலாம், அர்ஜுனுடைய தேரே ரொம்ப வசதியான தேர் தான், மகதி சந்தனைலாம் கீதையில சொல்லியிருக்கா. இருந்தாலும் அதுல கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்ததுதான் அதுல முக்கியமான ஒரு பூஷணமா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பூஷணம், தனஞ்சனுடைய தேருக்கு பூஷணமாக அலங்காரமாக இருந்த வீட்டு இருந்தானே அந்த தனம் எங்கிட்ட இருக்கு. அது எப்படிப்பட்டது? நிரபாயம், நிர் அபாயம், அபாயம்னா அப அயம், ஐயனா நகர்றது, அபாயம்னா விலகி போறது, நிரபாயம்னா விலகவே விலகாத இல்லது குறையவே குறையாதுன்னு அர்த்தம். அதான் தாயாருக்கு நிரபாயினின்லாம் பேருண்டு. நிரபாயம், அதுக்கு மேல யதஞ்சனாபம், அஞ்சன ஆபா, ஆபா ஆபான காந்தி, பிரபாலாம் வருதோம் அது மாதிரி ஆபான காந்தி. அப்ப அஞ்சன ஆபா, பெருமாள் நீலமேக சாமரன், கருப்புக்கே ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அப்படி அந்த மை போன்ற ஒரு காந்தியை உடைய அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கான, அவன் பேரும் கிருஷ்ணன், அவன் இருக்கிறதும் அந்த காந்தி. அப்படிப்பட்ட எது அஞ்சனாபம், அஞ்சனா ஆபம், அஞ்சனாபக அஞ்சனாபம் என்ன அர்த்தம்னு கேட்டா, அதை ஒற்ற காந்தியை உடைய நிரபாயம், விட்டு விலகாத அல்லது குறைவற்ற தனஞ்சய சந்தன பூஷணம், பார்த்தனுடைய தேரில் வீட்டிருந்த அந்த பார்த்தசாரதி இருக்கானே அவன் தான் எனக்கு இருக்கக்கூடிய தனம்ங்கிறார். இருந்தாலும் கடைசியில வரதராஜன் தான் தனம் சொல்ல போறார். இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா வந்து தனம்னு சொல்லியிருக்கார், அந்த தனம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அன்பயத்தை பார்த்தோம்னா, முதல் இதே முதல் மூணாவது நாலாவது பதத்தை முதல்ல சொல்லலாம், அப்புறம் ஒன்றெண்ட சொல்லலாம், இல்ல ஒன்றெண்ட சொல்லி சொல்லலாம், எப்படியா சொல்லலாம். யது அஞ்சனநாபம் நிரபாயம் தனஞ்சய சந்தன பூஷணம் தனம் மே அஸ்தி துரீஸ்வரத்வார பகிர்விதர்திகா துராசிகாயை அயம் அஞ்சலிஹி ரச்சிதா. எங்கிட்ட இந்த செல்வம் இருக்கிறதுனால அந்த துரீஸ்வரத்வார அந்த இத்தியாதிகளுக்கு நமஸ்காரம் சொல்லலாம். இல்லாட்டி துரீஸ்வர முதல்ல சொல்லிச்சு, துரீஸ்வர துவார பகிர்விதர்திகா துராசிகாயை அயம் அஞ்சலிஹி ரச்சிதா. எது அஞ்சன ஆபம் நிரபாயம் தனஞ்சய சந்தன பூஷணம் தனம் மே அஸ்தி யதஹான்னு வச்சுக்கலாம், எதனால். அப்ப முதல்ல எது எது அஞ்சன ஆபம் அப்படின்னா, அந்த மெய்வண்ண அந்த காந்தியை உடைய அதே போல் இருக்கக்கூடிய நிரபாயம், நிரபாய தம் விட்டு விலகா அல்லது அழிவற்ற குறைவற்ற, தமதனைத்தும் வழங்கியும் அவர் தம் தமதனைத்தும் அந்த ஒரு பதிவு சொல்றார் இல்லையா, அவர் தமக்கும் வழங்கியும் தான் தாம் மிக விளங்கும், அதாவது சுவாமி வந்து கொடுத்துட்டு இன்னும் மிக விளங்கும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நிரபாயம் தனஞ்சய சந்தன பூஷணம், அந்த பார்த்தசாரதியாக இருக்கக்கூடிய தனம் அந்த செல்வமானது பரமாத்மா தான் போக்கிய வஸ்து, அந்த போக்கியம் பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த செல்வமானது மே அஸ்தி என்கிட்ட இருக்குன்ற அந்தர்யாமியா இருக்கான்னு வச்சுக்கலாம், ஆல்ரெடி அர்ச்சா வடிவத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அதனால துரீஸ்வரத்வார பகிர்வித்திரத்திகா துராசிகாயின்னு ஒரே பதம். அற்ப பிரபுக்கள் அவருடைய வீட்டு வாசல்ல திண்ணில உட்காந்து அப்படிப்பட்ட ஒரு இருக்கை, அதற்கு அயம் அஞ்சலிஹி ரச்சிதா, அது வேண்டாம் சொல்றதுக்காக இந்த அஞ்சலியானது மயா ரச்சிதான அர்த்தம். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். ஸ்ரீ வைராகிய பஞ்சகம் பஞ்சமம் பத்யம். ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். இந்த பத்தியத்தை படிச்ச உடனே எல்லாருக்கும் தெரியாது, தனம்ன்ற வார்த்தைய பதத்தை சுவாமி 11 வாட்டி பிரயோகப்படுத்திருக்கார். ரொம்ப அற்புதமா ரெண்டு பாதிய பிரிச்சுட்டோம்னா, ரெண்டு இந்த பத்தியத்தை மேல் பாதியில ஒரு தனத்தை குறிப்பிடுறார், கீழ்பாதியில ஒரு தனத்தை குறிப்பிடுறார். மேல் பாதியில சொன்ன தனத்தை நிந்தனம் பண்ணிட்டு கீழ்பாதியில சொன்ன தனத்தை ஆமோதிக்கிறார். முதல்ல மேல் பாதியை பார்ப்போம். இதுல கிரியாபதமே இல்லை. இந்த அதாவது கிரியாபதமானது அஸ்தி பவத்தின்னு வச்சுக்கணும், இருக்கிறதுன்னு சொல்லப்படுறது. அதை வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லாட்டியும் அதை இருக்கிறத பாவிச்சுக்கணும். ஸோ முதல் பாதிக்கு என்ன அர்த்தம் கிடையாதுன்னா தந்தனம், தந்தனம் தந்தனத்துக்கு என்ன அர்த்தம் கிடையாதுன்னா பயனற்றதுன்னு அர்த்தம், வியர்த்தம் அப்படின்னு அர்த்தம். எது தந்தனம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அந்த மேல இருக்க முதல் பாதியினுடைய அன்வயம் பண்ணோம். அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் ஷரீர பதனாவதி பிரபு நிஷேபனா பாதனாத் தந்தனம் அப்படிங்கிறார். அதாவது தனம் தந்தனம் தான் அர்த்தம், செல்வமானது பயனற்றதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட செல்வம் சொல்லுச்சு, அபிந்தன தனஞ்சய பிரசமதம். அபிந்தன அப்பு இந்தன, இந்தனம்னாலே ஃபியூயல்னு அர்த்தம். அதாவது எரியறதுக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்லை உணவாக கொண்டது. அப்பு அப்புன்னா ஜலத்துக்கு பேர், ஆபகா இந்தனானி அப்படின்னு அதுக்கு விக்கிரக வாக்கியம் சொல்லணும். அபிந்தன அப்ப ஆக்சுவலாக மின்னலுக்கு தான் கூட தடித்தெல்லாம் கூட அபிந்தன, ஏன்னா மேகத்தில் ஜலம் இருக்கு, ஜலத்தில் அந்த நெருப்பானது ஊஞ்சின்னு இருக்குன்னு தாத்பரியம் உண்டு. இந்த இடத்துல அபிந்தன தனஞ்சய, தனஞ்சயன நெருப்பு அர்த்தம் உண்டு. நம்ம போன பாசுரத்துல தனஞ்சயக்கு அர்ஜுனன் சொன்னார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தனஞ்சய நெருப்பு. இப்ப அபிந்தன தனஞ்சயன என்ன அர்த்தம் கேட்டீங்களா, நிறைய அர்த்தம் சொல்லலாம், ஒரு அர்த்தம் மட்டும் பார்ப்போம். நம்மளுடைய ஜாடராக்னியானது நம்ம அதுல நம்ம வயிற்றுக்குள்ள போடக்கூடிய வஸ்துக்களான ஜலம் ஆகாரம் இவற்றை கொண்டுதான் அது வாழ்ந்துட்டு இருக்கு, அது எரியறது. அப்படின்னா அந்த இடத்துல ஜலம் ஜலத்தை நிறுத்திக்கூடாது, அதோட கூட உணவு இத்தியாதிகள் சேர்த்துக்கணும், ஃபுட். அப்படிப்பட்ட அபிந்தன தனஞ்சய நம்ம பருகக்கூடிய உண்ணக்கூடிய உணவுகளை உணவாக கொண்ட இல்லை ஃபியூலாக கொண்ட ஜடராக்னி, அதை பிரசமதம், பிரசமதம் பிரசமதா பிரசமதம் சமஹான சாந்தப்படுத்துறது, பிரசமதம்னா சாந்த சாந்தியை கொடுக்கக்கூடிய அர்த்தம். அதாவது தனிப்பதாக உள்ள, தனிப்பதாக உள்ள மூணு சூழ்நா போடணும். எது தனம், அதாவது கடைசியில் பார்த்தா சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த அந்த அரஜான் வயிற்றுக்குன்னு சொல்லுவா, அது மாதிரி அந்த வயிற்றுக்காக தான் வாழும் வயிற்றுக்கு தான் எல்லாம் சொல்ற மாதிரி எவ்வளவோ சம்பாதிச்சாலும் கடைசியில் அது வந்து ஆகாரத்துக்காகன்ற மாதிரி அப்படி வரக்கூடிய தனம் இருக்கு, அது வியர்த்தம் அப்படிங்கிறார். ஏன்னா ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பிரபு நிஷேவன ஆபாதனாத். ஷரீர பதனம்னா இந்த சரீரம் வேற வரைக்கும், அவதினா எல்லை லிமிட். ஷரீரஸ்ய பதனாவதி அவதினா அது வரைக்கும் அர்த்தம் தாவத்து. அப்ப ஷரீரம் வேற வரைக்கும் இந்த தனத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் கேட்டா பிரபு நிஷேவன ஆபாதனாத். ஆபாதநாத்ன்றது பஞ்சமி பக்தி, அத காரணத்துக்கு ஹேத்துக்கு வந்து யூஸ்வலா பஞ்சமி திருத்தியா போடுவா இல்ல பஞ்சமி போடுவா. ஆபாதநாத்னா பிரபுக்கள் இருக்கா, அந்த பிரபுக்கள்னா சேவனம் தான் நிஷேவனம் மாறுது. நீ உபசர்க்கம் செய்யறதுனால நிஷேவனம் மாறுறது. ஆனா தனிக்கால போயிட்டு அவ வர வரப்ப நிக்கிறது சுத்தி பண்றது இதெல்லாம் நிஷேபனத்துக்கு அர்த்தமாறுது. ஆபாதனா இதை நம்ம சம்பாதிக்க வேண்டியது, சசிய சம்பாதகத்வாதம் போடுறா. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால ஒரு இலக்காரம் ஏடுறது. ஒருத்தர் போய் அண்டி யாசிச்சு அப்படி வரக்கூடிய அந்த பணம் கடைசியில எதுக்கு போறதுன்னு கேட்டா இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கு. போயும் போய் அந்த வயிற்றுக்கு காரணமாக தான் அந்த தனம் இருக்கே தவிர, அதனால அந்த தனமானது தந்தனம் அப்படின்னு நிந்தனம் பண்றது, அது வந்து வியர்த்தம் அப்படிங்கிறது. சரி சுவாமி, அப்ப உமக்கு என்ன தனம் அப்படின்னு கேட்டா, தனஞ்சய விவர்தனம் தனம் உதுவுட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசம் சமாராதனம் மே தனம் அஸ்தின்னு வச்சுக்கணும். தனஞ்சய விவர்தனம், தனஞ்சயனா இப்போ அர்ஜுனன், மேல சொன்னது நெருப்பு, இங்க அர்ஜுனன். விவர்தனம்னா விசேஷன வர்தன, அதாவது வர்தனம். எந்த ஒரு செல்வமானது அர்ஜுனனுக்கு மேன்மையை கொடுத்ததோ, ஏன்னா மகாபாரத யுத்தத்தில் நமக்கு தெரியும் கீதையினுடைய உபதேசத்தை பண்ணி அர்ஜுனன் சிறந்த இதுவாகி அந்த வெற்றி பெற்றதுனால அவனுக்கு சிரேஷ்டம் சிரேஷ்டியம் கிடைச்சது. அவன் அந்த டெஸ்பாண்டன்சில இருந்தப்ப சுவாமி எம்பெருமான் அவனுக்கு கீதையை உபதேசித்து அவனுக்கு ஒரு சிரேயஸை கொடுத்தார். இன்னைக்கும் நம்ம கிருஷ்ணன் சொல்றப்பெல்லாம் அர்ஜுனன் சொல்லிருக்கோம், எத்த எத்த யோகேஸ்வர தத்திர பார்த்தோ தனுர்தனஹன்னு அதையும் சொல்லிருக்கோம் நம்ம. அப்படிப்பட்ட தனஞ்சய விவர்தனம் சரி, மேல உதூட கோவர்தனம், உதூட உதூடனா தூக்கி நின்ற நிர்வியூடம்னு சொல்லுவா, அதாவது அந்த கோவர்தன கிரிய தூக்கிண்டு எல்லாரும் லட்சணம் பண்ணணும். கோவர்தன கிரி தாரியா அவன், அதுல ஒரு தனம் இருக்கு, விவர்தனத்துல தனம் வந்துருச்சு. சுமனசாம் சமாராதனம், சுமனசாம்ன்றது பொதுவா தேவர்களுக்கு சுமனாகனு பேரு, சுமனசகன்னு பேரு, இல்ல நல்ல மனசை உடையவான்னு வச்சிருந்தா பாகவதோத்தமரம் வச்சுக்கலாம். அப்ப அவளுக்கு சுமனசான்றது ஷஷ்டி பகுவச்சனம், அவளுக்கு சமாராதனம் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கக்கூடியது. சமாராதனம்னு சில பேர் அந்த நம்ம சத்தியாராதனையை வந்து சமாராதனம் சொல்ற வழக்கம் உண்டு, சில பேர் திருப்தி படுத்துறது சமாராதனம்னா, அவளுக்கு ஆராதனம் பண்றது அச்சு திருப்தி ஏற்படுத்துறது தான். அவளுக்கு சமாராதனமா எது இருக்கோ அந்த தனம் அது என்னது, சுசாதனம். சுசாதனம் சோபனம் சாதனம், சாதனம்னா மீன்ஸ் ஹிதம், எளிமையான சாதனமாக இருக்கக்கூடிய அப்படின்னு. ஏன்னா சுவாமியே தன்னுடைய அதிகாரங்கள் சாதிச்சிருக்கார், சாதனமும் நற்பயனும் தானையாவன் அந்த அந்த அந்த பாசுரத்தை சொல்லியிருக்கார். கண்ணன் சொல்ற மாதிரி சாதனமும் நற்பயனும் ரெண்டுமே நான் தான் கண்ணன் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கார். அப்ப சுசாதனம் சரி, ஒரு சாதனமா இருந்தா சம்டைம்ஸ் அதுக்கு வந்து சில பாதகங்கள் இருக்கலாம், இல்ல அந்த சாதனமானது லோகத்துல அதுக்கு ஒரு நஷ்டமோ அழிவோ ஏற்படலாம். ஆனா இது அபாதனம், அபாதனம்னா என்னைக்குமே பெர்மனண்டா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சாதனம் அந்த எம்பெருமான். தனம், இதுதான் தனம், இதுதான் தனம்னு என்ன அர்த்தம் கேட்டலாம், மிச்சம் எல்லாம் தனம் கிடையாதுன்னு. அப்ப மம அஸ்தி இல்ல மே அஸ்தின்றது நம்ம முந்தின ஸ்லோகத்திலையும் கூட அதிகாரம் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ மொத்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதனாத்து தந்தனம், தனஞ்சய விவர்தனம் உதூட கோவர்தனம் சுமனசாம் சமாராதனம் சுசாதனம் அபாதனம் தனம் அஸ்தின்னு முடிச்சுக்கிறார். அபிந்தன தனஞ்சய பிரசமதம், அபிந்தன தனஞ்சயன்றதை நம்ம வந்து ஜாட்டராக்னிக்கு அர்த்தம் பண்ணலாம். இப்போ உணவு நீர் போன்றவைகளை கொண்டு வளரக்கூடிய அந்த நெருப்பு ஜாட்டராக்னி, அதை பிரசமதம்னா அதுக்கு ஒரு அதை தணிப்பதாக உள்ள தனம் செல்வம், அது வந்து தந்தனம் வியர்த்தம். ஏன்னா ஷரீர பத்தனாவது பிரபு நிஷேவனா பிரபு நிஷேவன ஆபாதனா, இந்த சரீரம் போற வரைக்கும் நம்ம யாச்சனம் பண்ணிட்டே இருக்கணும், இல்ல பணத்தை வாங்கினோம்னா அவருக்கு அடிமையா இருக்கணும் எப்படியும் வச்சுக்கலாம். யாச்சகம் பண்ண அப்புறமும் ஏன்னா அந்த நன்றி உணர்வு நம்ம அவகிட்ட காட்டியானோம், அதுக்காக அவளுக்கு சேவைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஆபாதனா அப்படின்னா அதனால் நட்டம், அப்படி சேவை செய்யும்படியா இருக்க வேண்டுமே, அதனால் அது பயனற்றது. தனஞ்சய விவர்தனம், அர்ஜுனனுக்கு மேன்மையை கொடுத்த அவனுக்கு ஒரு ஸ்ரேயஸ், நிஷ்ரேயசை கொடுத்த விவர்தனம்னு விசேஷன வர்தனம் நன்றாக ஒரு மென்மையை கொடுத்த உதூட கோவர்தனம் கோவர்தன மலையை தூக்கிண்டு எல்லாற்றையும் காப்பாற்றின சுமனசாம் சமாராதனம் தேவர்கள் உயர்வர உயர்நலமுடையவன் இவனும் சொல்லிச்சு அயர்வர மரங்கள் அதிபதியவன் சொல்லிச்சு அந்த மாதிரி அவளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவனாக சுசாதனம் அபாதனம் நல்ல ஒரு எளிமையான சாதனம் சித்தோபாயமா வச்சுக்கலாம் எம்பெருமான் இருக்கான் அவன் எப்படி இருக்கான் எப்பயுமே ஸ்திரமா இருக்கான் அவன் தான் எனக்கு தனம் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல விஞ்ஞாபிக்கிறார் இதோட பூர்த்தியாருது அடுத்த பத்தியமானது பல ஸ்ரீ வைராகிய பஞ்சகம் அந்திமம் பத்தியம் அதுவா ஷஷ்டம் பத்தியம் ஆறாவது பத்தியம் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி ஷைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம் தனந்த பதத்தை கொண்டே அந்த ஸ்துதியை முடிக்கிறார் அதுல பெரிய சுவாரஸ்யம் வைராகியம் வைராகிய பஞ்சகம்னு அதுக்கு பேரு இருந்தாலும் தனந்த பதத்தோட முடிக்கிறார் பித்ரா ஆர்ஜிதம் கிஞ்சித் ந அஸ்தி பித்ரான அப்பாவினால் திருத்தியா விபக்தி ஏகவசனம் பித்ரு சப்தத்துக்கு ஆர்ஜிதம்னா சம்பாதிக்கப்பட்டது இக்த பிரத்தியம் தனத்துக்கு போறதுனால நபும்சகலிங்கத்துல இருக்கு ஆர்ஜிதம் அப்படின்னு பித்ரா ஆர்ஜிதம் கிஞ்சித் நாஸ்தி என்னுடைய தகப்பனார் எனக்கு வயசுல சக்காலத்துல பிரம்மோபதேசம் பண்ணி ஞானத்தெல்லாம் அடையிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் ஆனா தனம் எதையும் வச்சு வைக்கல அவர் ஒரு பெரிய வைராக்கியசாலியா இருந்தார் லோகத்துல கேள்வி கேட்கலாம் இவர் என்ன யாரையும் அண்ட மாட்டேன் பைசா கேட்க மாட்டேன்னு சொல்றாரு ஒரு வேலை ஏதோ வச்சுருக்கார் போல இருக்கு அப்பா சம்பாதிச்சு வச்சதெல்லாம் சேர்த்து பதமா வச்சுருக்காரு அதை வச்சு ஜீவனம் பயந்துருக்காருன்னு அதை கிளாரிஃபை பண்றார் பித்ரா ஆர்ஜிதம் கிஞ்சித் நாஸ்தி அப்பா ஒன்று சம்பாதிச்சு வைக்கல சரி சில பேருக்கு முதல்ல வைராகியலாட்டி கூட ஓரளவுக்கு ஒரு பணம் சம்பாதிச்ச பிறகு வைராக்கியம் வரலாம் ஒரு ஒரு கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சுட்டு இந்த வட்டி வந்தா போடும்பா இதுக்கு மேல எதுவும் ஆசைப்பட மாட்டேன்னு இருக்கலாம் அப்படி ஒரு வேலை ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருப்பாருன்னு கேட்டா இவரே மயா ஆர்ஜிதம் கிஞ்சித் ந அஸ்தி என்னாலையும் ஒன்றும் சம்பாதிக்கப்படவில்லை நான் உஞ்சவர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத கிளாரிஃபை பண்ற சொல்லிட்டு ததாபி அஸ்தி மே அப்படிங்கிறார் இருந்தாலும் எங்கிட்ட இருக்கு தனமானது இருக்குங்கிறார் அது எப்படி வரும் கேட்டா ஒரு சுவாரஸ்யமா ஒரு ஒரு புதிர் மாதிரி சொல்றார் எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கார் எங்க அப்பா சம்பாதிக்கல நான் சம்பாதிக்கல ஆனா எங்க தாத்தா வச்சுட்டு போனதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றார் இது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு ஓஹோ பாட்டனா சொத்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி அந்த பாட்டா சொத்து என்னன்ற கிளியர் பண்றார் ஹஸ்திசைலாக்கு வஸ்து தனம் ஹஸ்திசைலசிய அக்ரே அஸ்தி சைலம்ன்றது அதாவது ஹஸ்தஹ அஸ்தி அஸ்தி இது ஹஸ்தின்னு யானைக்கு பேர் அந்த தும்பிக்கைய கையா கொண்டு யானைக்கு ஹஸ்தின்னு பேர் அது சமாசத்தில் போச்சே ஹஸ்தி அப்படின்னு நிற்கும் நக்காரம் போயிடும் ஹஸ்தி சைல அத்திகிரி அக்ரேன்னு அதன் மேல் அத்திகிரி மேல் இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று இருக்கு அதுதான் பைதாமகம் தனம் பிதாமகாத்து ஆகதம் இல்லை பிதாமகேன ஆனீதம்லாம் வச்சுக்கலாம் இல்லை பிதாமகத்து இதம் பைதாமகம் எங்க பாட்டனார் சொத்து அவர் வேலி நடத்தி அந்த க்ஷேத்திரத்துல எம்பெருமான எழுந்துள்ளப்படினார் வரதராஜரை வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தார்ன்றதுனால அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்து தனமானது எனக்கு இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கு இருந்தாலும் சுவாமி அதை வந்து உரிமையோட சொல்றார் எனக்கு இருக்கு அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சொத்து இருக்கிறதுனால எனக்கு மிச்ச சொத்து மேல எந்த அபேட்சையும் இல்லை அதாவது இந்த இதுக்கு முந்தின பத்தியத்தை சொல்லச்சே முதல் பாதியானது சரீரத்தை காக்கக்கூடிய தனத்தை சொல்றது ரெண்டாவது தான் வந்து ஆத்மாவுக்கு ஸ்ரேயசை கொடுக்கக்கூடிய தனம் அது பெருமாள் அது மாதிரி இங்க இதெல்லாம் எங்க தாத்தா அப்பா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் தெய்வத்துக்கு மே தவிர இந்த பைத்தாமகம் தனம் தான் ஆத்மாவுக்கு கரையேற்றத்துக்கு உண்டான தனம் அதனால இந்த தனமே எனக்கு போறோம் வேற தனம் வேணாம் அப்படிங்கிறார் பித்ரா ஆர்ஜிதம் கிஞ்சித் நாஸ்தி மயா ஆர்ஜிதம் கிஞ்சித் ந ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் மே அஸ்தி அப்படின்னு முடிக்கிறார் அப்பாவா இதை சம்பாதிக்கப்படவில்லை நானும் இதை சம்பாதிக்கல இருந்தாலும் எங்க தாத்தா பாட்டனா சம்பாதிச்சு வச்ச சொத்து ஒன்று உயர்ந்த வஸ்துவானது ஹஸ்திசைலத்தினுடைய மேலே இருக்குங்கிறார் அது வரதராஜன் தாத்பரியத்துல தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஸ்ரீ வேதாகிய பஞ்சகத்துடைய சாரம். அப்படியே யதாமதி விஜயாபிச்சேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.